குயிலே உன் பாட்டு நீ பாட்டு பொயிலே பித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு இவ தொட்டா உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு பித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு இவ தொட்டா உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு முள்ளுதானா இல்ல கொட்டாத சிறு தேட சந்தான கிளி சந்தான கிளி சந்தான அட்ட சந்தான கிளி சந்தான கிளி சந்தான நீ என்ன தென் மதுரை அரசாணியா நெசமாக வந்து இருக்கும் அல்லிராணியா எண்ணம் கொண்டு நடக்காதமா நடந்தா தங்கையா கிட்ட நடக்காதமா இல்லாதத சொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே துள்ளாது பெண்ணாக வந்தாலே பெரும் பாக்கியம் முன்னோர்கள் சொன்னாரடி ஒரு வாக்கியம் வாயாடியே போல பெண்ணாலே பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்டு நீ பாட்டு ஒயிலே பூட்டி பூட்டிச்சு வப்ப வீட்டு கிளிய ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கீரங்க வப்ப தந்தன் நந்தன் நந்தனா பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்டு நீ பாட்டு பொயிலே